ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருதயாரங்கி நின்னத்தபாரம் தத்சம்ப்ராப்தாகமனம் தத்துதிய மனகனம் சிஷ்டதா பூர்ணமத்ரியம் ஸ்ரேஷ்ட ஸ்ரீரங்க ராமானுஜ முனிவருணாலப்ய மோட்சாஸ்ரமந்தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராகம் யதிவரமனகம் தேசிகம் சம்சரயாமி ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்த்தியேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ஸ்ரீ விட்டு சித்தகுலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கநாத ஹரிசந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனன்ய சரணச்சரணம் பிரபத்யே நீலாதுங்கத்தனகிரிதடே சுத்தமுத்போஹத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சர்ஜினிகலிதம் ஞாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாபஸ்தீனமிதமிதம் பூயேவாஸ்து பூயாம் அன்னவயல் புதுவியாந்தாலரங்கர்க்கு பன்ன திருப்பாவே வல்வதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தா நப்பா மாலை பூமாலை சோடிக் கொடுத்தாலை சொல்லு சோடிக் கொடுத்த தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல வல்வளையாய் நாடி நீ வேங்கடவர் சென்னை விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா பண்ணவே நல்கு சியப்பதியான எம்பெருமான் தன் அடியார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நிருகேது கிருபா கடாட்சத்தினாலே ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்ததான திருப்பாவி பிரபந்தத்தை நாளொன்றுக்கு ஒரு பாசரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் இரண்டாவது பாசரம் வையத்து வாழ்வியதால் முதல் பாட்டில் பிராப்தியஸ்வரூபத்தையும் பாபகஸ்வரூபத்தையும் அதிகாரி ஸ்வரூபத்தையும் கூறினார்கள். பிராப்தியம் பிரம்மானுபவா நீராட, பிராபகம் நாராயணன், அதிகாரி இதில் இச்சையுடையவர்கள், இதற்கு உபாயம் வேறு தெய்வமில்லை, அவனே சர்வோபாயம் என்பது. இந்த வாசரத்திலே அதிகாரிகளின் கடமை கிருத்யா கிருத்ய விவேகம் யாயதோ விஷயான் புன்சா சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமா காமாத் க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் ப்ரணஷ்யதி. பஞ்சேந்திரியங்களும் நன்றாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அதிகாரி என்னை தியானிக்காமல் போனால் அவனுக்கு அவைகளிலேயே பற்று உண்டாகிறது, அதனால் காமம் அதிகமாகிறது, காமத்தினால் கோபம் உண்டாகிறது, கோபத்தினால் சிந்திக்கும் தன்மையில் இழந்து விடுகிறான், அதனால் மறதி, மறதியினால் புத்தியின் அழிவு, கடைசியில் இந்த நரகமாகிற சம்சாரத்தில் மூழ்கி அழிகிறான். காம குரோதச்ச மோகச்ச தேகே திஷ்டந்து தஸ்கராக ஞானரத்னபகாரார்த்தம் தஸ்மாத் ஜாகிரத ஜாகிரத. ஹரிவம்சமானது இந்த விஷயத்தை எடுத்துச் சொல்கிறது. இந்த பூலோகத்திலே வாழ பிறந்தவர்களான நீங்கள் உங்களுடைய சரீரத்திலேயே மூன்று விதமான திருடர்கள் இருக்கிறார்கள், அவர்களை அகற்றிவிட்டால் நீங்கள் பகவத் அனுபவத்தில் ஈடுபடலாம். காமம் குரோதம் மோகம் என்று சொல்லக்கூடியதான மூன்று திருடர்கள் இவர்கள். உங்களுடைய ஞானமாகிற ரத்னத்தை அபகாரம் செய்வதற்காக இந்த தேகத்திலேயே சரீரத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வெளியேற்றிவிட்டால் பகவத் அனுபவம் பாகவத அனுபவம் கிடைக்கும் என்கிறது. இந்த பூலோகத்திலே வாழப்பிறந்த மக்களே, திருவாய்ப்பாடியிலே கிருஷ்ணன் அவதரித்திருக்கிறான். பரமபதத்திற்கும் மேலான நித்திய சூரியனும் இங்கே வந்து அனுபவிக்கும்படியான ஒரு சன்னிவேசம் கிடைத்திருக்கிறது. வாருங்கோ என்று அழைக்கிறார். ஸ்நேகோவில் பரமோராஜம் சை நித்யம் பிரதிஷ்டிதா பக்தி நியதாவீரா பாவோ நான் ராமபிரான் அவதார சமாப்தியாகும்போது தன்னடிச்சோதியான பரமபதத்துக்கு எழுந்தருளும் பொழுது சிறிய திருவடியான ஆஞ்சநேயரை அழைக்கிறார், என்னுடன் வந்துவிடு என்று. சிறிய திருவடி தேவரையரிடத்தில் எனக்கு மிகச் சிறந்த பக்தியானது எப்பொழுதும் இருக்கிறது. ஸ்ரீ வீரனே, பக்தியும் நித்தியமாய் நின்றது, என் நினைவானது ஸ்ரீவைகுண்டநாதனிடத்தில் செல்வதில்லை. இந்த திருமேனியை பார்த்து அனுபவித்த எனக்கு அங்கே லயிக்காது என்கிறார். பச்சைமா மலைபோல் மேனி பிரபலவாய் கமல செங்கம் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிடையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை வெறினும் வேண்டேன் மரங்கமா நகருளானே. அதனால இந்த சுவையை அனுபவித்த எனக்கு அச்சுவை வேண்டாம் என்கிறார் ஆழ்வார். என் அமுதினை கண்ட கண்கள், இப்படி பார்த்து பழகின என் கண்களுக்கு வேறு எதையும் பார்க்க தோணாது, எனக்கு வேண்டாம். இருள் தர்மாஜ்ஞானமான சம்சாரத்திலே கிருஷ்ணானுபவம் கண்டு வாழ்வீர்களாக, பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ பார்கடலுள் பையத்து என்ப பரமநடி பாடி நெய்யும் நாம் பாலும் நாம் நாக்காலே நீராடி மையத்தெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும். அவனாலே புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடியதான நாமும் நம் பாவைக்கு பிராப்பெருச்சு பரவசராய் நாம் அனுஷ்டிக்கிற நோன்புக்கு அவனும் அவன் விபூதியும் வாழ்க்கைக்கு பகவத்விஷய மங்களாசாசன பரரான நாம் செய்யும் கிரிசைகள் காரியங்களான அவசியம் கேளீரோ பெண்கள் வேறு ஆண்கள் வேறு என்று நிஷேதிக்கிற ஊரிலே கிருஷ்ணானுபவம் அடைவதற்கு நாம் செய்யும் காரியங்களை கேளீரோங்கிற ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தையிற்பா மகாகவி சம்சரவே மதுரம் வாக்கியம் வைதேகியா வியாஜகார. மகாவானரான ஹனுமான் அந்த சிம்சவா மரத்திலே உட்கார்ந்து சீதா பிராட்டியினிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று பல முறை சிந்தித்து அப்புறம் பேசினாராம். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகா கவி. சொல்லும் செல்வனான ஆஞ்சநேயன் அழகான செவித்தினே செஞ்சொற்களை பேசினானாம். புருஷார்த்தோயம் ஏவை கோயத் கதா சிரவணம் வரேகே. மகாபாரதத்தை கேட்கிறார். அதை கேட்பதனால் எனக்கு என்ன பயன் என்னுடைய மனதில் ஏற்பட்டது என்றால் தர்மார்த்த காம மோட்சம் அறம்பொருள் இன்பம் வீடு இவை கிடைக்கும் என்பது. ஆனால் நீர் பகவானின் சரித்திரத்தை சொல்ல நான் அதை கேட்டதென்றே பெரும் பலன் என்கிறார் பாரதம் சொன்ன வைசம்பாயனரிடம் அதை கேட்ட ஜனமேஜயன். மச்சித்தா மத்யத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதையந்தமாம் நித்தம் துஷ்யந்திச ரமந்திச. என்னுடைய விஷயங்களை என்னுடைய குணங்களை என்னுடைய சேட்டிதங்களை ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளுகிறவர்களே மிகவும் நன்றாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கின்றனர். அப்படிப்பட்ட கிருஷ்ணானுபவத்தை அடைவதற்காக செய்யக்கூடிய செயல்களை கேளீரோ கேளுங்கோங்கிறார். பார் கடலுள் பையத்து என்ற ஆர்த்த ரட்சணத்திற்காக திருப்பார் கடலோ பயணம் எடுத்துக்கொண்டு ஜெகத் ரட்சண சிந்தையிலே அவகிதனாய் ஆர்த்த துவனிக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிற பெருமாள் வெள்ளை வெள்ளத்தின் மேலொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கல்லணி திரை கொள்கின்றார் ஆழ்வார். அதாவது முதல் பாசுரத்திலே நின்றும் என்று நாராயணத்தம் பரத்தம் இந்த திருவனந்தாழ்வான் மேல் பள்ளி கொண்டு என்று வியூகத்தம் இரண்டையும் கிரமமாக அனுபவிக்கிறாள் ஆண்டாள். கிருஷ்ணனை பாடாமல் திருப்பார்கடலிலே கண் வளர்ந்தவனை எதற்கு பாட வேண்டும்? இரண்டிடத்திலும் ஒருவனே ஆகியாலே நோன்பு நோப்பவர்கள் கிருஷ்ணனை பாடவில்லை என்று நினைக்காமல் இருப்பதற்கு தேவதாந்தரம் போகாமல் அவனுடைய பெயரை அனுசந்திக்கிறார். ஏஷ நாராயண ஸ்ரீமான் கஷீராணவதிகேதனஹ நாகபர்யங்கம் உத்ஸிருஜ்யஹி ஆகதோ மதுராம் புரீ என்று ஹரிவம்சம் சொல்லுகிறது. பார்க்கடலில் பள்ளி கொண்டவனான சிவன் நாராயணனே பைநாகப்பாயை விட்டு மதுராபுரிக்கு வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நாராயணனுடைய பரம நடிபாடி உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்பது போல சேஷத்துவத்திற்கு ஏற்றா போல சேஷத்துவத்தை காட்டுகிறார்கள். அவன் திருவடிகளை சரணடைகிறார்கள். அதற்கு முன்பு நெய்யும் நாம் பாலும் நாம் போக்யாந்தரங்களில் ஈடுபாடு இல்லை. கண்ணன் பிறந்த பிறகு ஒரு நாள் ஒரு நடுப்பகலில் பிராமணாலாத்து ஒரு கண்ணுக்குட்டியும் வைஷ்யாலாத்து ஒரு கண்ணுக்குட்டியும் பேசிக்கொண்டதா, நடுப்பகல்ல மத்தியான வேலையில பேசிக்கிறது, இடையர் விட்டு கண்டுகுட்டி சொல்றது, நான் இப்பொழுதுதான் என் தாயாரிடத்திலே பால் குடித்து விட்டு வருகிறேன் அப்படிங்கறதா. இந்த பிராமணாலாத்து கண்ணுக்குட்டி, இப்ப பால் சாப்பிட்டுட்டு வரியா, எங்காலத்துல காத்தால விடுவா உடனே பிடிச்சு கட்டிடுவா, சாயங்காலம் விடுவா உடனே பிடிச்சு கட்டிடுவா, தனித்தனியா கட்டிருப்பா, நான் பால்னா என்னன்னே ருச்சியே தெரியல, நான் எப்படி சாப்பிட்டதே கிடையாது, நீ எப்ப இப்படி சாப்பிட்டு வரேன்னு கேக்குறதா. எங்க வீட்டில் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு நிர்பந்தமும் கிடையாது, என்னை தனியாக கட்டுவது இல்லை, நான் எப்பொழுது வேண்டுமென்றாலும் நான் பால் சாப்பிடுவேன் என்னுடைய தாயாரிடத்திலே என்று இந்த வைஷாலாத்து கண்ணுக்குட்டி சொன்னதாம். அப்படி ஆயர்ச்சிறுமியர்கள் வைஷ வீட்டு கன்று போல இருந்தார்கள். இப்பொழுது எதேச்சம் கிருஷ்ணானுபவம் அனுபவிப்பதற்கு உண்ணானால் பசியாவதும் இல்லை, நமோ நாரணாயன் உணவாதம் உண்ணானால் அவை பட்டினினாலே உண்ணும் ஜோறு வருது நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன் கச்சதாம் தூரம் அத்வானம் கிருஷ்ணாமூர்ச்சித சேததா பாதேயம் புண்டரீகாட்ச நாமதங்கீர்த்தனாமிருதம். ஒரு ஜீவன் மரணம் அடைந்ததன் வெகு தூரம் நடந்ததால் பசி தாகங்களால் மயக்கமடைந்த ஜீவனுக்கு தாமரைக்கண்ணனின் நாம சங்கீர்த்தனமே அமுதமாகிறது, தீர்த்தம் கட்டுச்சோறாகிறது. அதுபோல் விரதமிருக்கும் ஆட்சியர்கள் அவனுடைய திருவடிகளை பாடுவதையே நெய்யாகவும் பாலாகவும் பாவித்துக் கொண்டு நெய்யையும் பாலையும் குடித்தார்போல் நெய்யும் நாம் பாலும் நாம் என்கிறார்கள். நெய்யும் நாம் பாலும் நாம் விரதத்தில் எதையும் உண்ணமாட்டோம் என்கிறார்கள். கண்ணன் பிறந்த பின்பு நமக்கேது உண்பதற்கு என்பது, நெய்யும் தெரியாது பாலும் தெரியாது விரகதாகும் என்கிறார்கள். உண்ணோம் என்பது ஜாதி பேச்சு, நெய்யுண்டான் பாலுண்டான் அவன் நின்று விட்டான் நமக்கேது நெய்யும் பாலும் என்று. நாற்றாலே நீராடி அவன் வந்தால் குளிக்க முடியாது நீராட முடியாது, ஆகையாலே அவன் வருவதற்கு முன்பாகவே பிராமே முகூர்த்தே சவுத்தாய பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராட வேண்டும், அதிகாலையிலேயே நீராட வேண்டும்ங்கிறார். தன்னுடைய விரகபாபத்தை குறைப்பதற்காக வரதாழ்வான் நீராடியது போல நீராட வேண்டும் என்கிறார்கள். அத்தியந்த சுகசம்ருத்தா சுகுமாரகா சுகோச்சிதா கதன் அபரராத்திரேஷு சரயூம் அவகாககம். ரொம்ப நன்னா வளர்ந்தவன் வரதாழ்வான், அவன் இஷ்டப்படி சுகமாக இருந்தவன். அப்பேற்பட்ட பரதாழ்வான் எப்படி அர்த்தராத்திரியிலே தீர்த்தாமணிகிறான் சரயு நதியிலே என்று வருத்தப்படுகிறான். அப்பேற்பட்டதான அந்த பரதாழ்வான் காண்பித்ததான உயர்ந்ததான ஒரு தர்மம், அந்த தர்ம மார்க்கத்தில் வந்த அந்த பரதனுக்கு என்னுடைய முதல் நமஸ்காரம் என்கிறார் சுவாமி தேசிகன். பரதாய பரம் நமோ சுதஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் இது வஜ்யமசேதத பிரதிவ்யா பிரகிதோ ராகவ பாதுகா பிரபாவகா. ஸ்ரீ ராகவனுடைய பாதுகை ரொம்ப பெருமையானது. இவரால் முதன் முதலில் அறியப்பட்டு இந்த பூலோகத்துக்கு அசேஷமாக முற்றிலும் பிரசித்தமாயிருக்கும்படியாக பண்ணின அந்த பரதனுக்கு திருக்கரணங்களால் என்னுடைய நமஸ்காரம் என்கிறார் சுவாமி தேசிகன். மையிட்டெழுதோ மைய கண்ணாளிரே. மையிட்டுக் கொள்வது ஸ்திரீகளுக்கு மங்களகரம், அது இப்பொழுது மையிடமாட்டோம் என்கிறார்கள். சேஷியானவனே சேஷனுக்கு மையிட வேண்டும் என்று அபிலாஷை. மலரிட்டு நாமுடியோம் சுரும்பார் குளர் கோதையரேன் பாசம் செய்ங்குழலால். அப்பொழுது அலர்ந்த தாமரை வண்டுகளை விரட்டி விட்டு சூட்டிக் கொள்வாள். அப்படிப்பட்டதான அலங்காரங்கள் செய்து கொள்ள மாட்டோம். இனி அவன்தான் பூமாலை கொண்டு வந்து எங்களுடைய மயிரை முடித்து அலங்கரிக்க வேண்டும், கைபிடிக்க வேண்டும். என்னை கைத்தளம்பத்தகனா கண்டேன் தோழினான் அத்ரோபவிசானேன காபி புஷ்பைரலங்கிருதா அன்யஜன்மனி சர்வாத்மா விஷ்ணுர் அபியர்ச்சிதோயா. விஷ்ணு புராணம் சொல்கிறது, எவனொருத்தியாலே முற்பிறவியிலே சர்வாந்தர்மியான அந்தர்யாமியான விஷ்ணு பூக்களால் சீதா பிராட்டியால் அர்ச்சிக்கப்பட்டானோ அத்தகைய அந்த சீதா பிராட்டி கோபியாக இங்கே வீற்றிருக்க அந்த கண்ணன் பூக்களாலே அலங்கரிக்கப்படுபவள். பிரம்மானம் சிதிகந்தஞ்ச யாஸ்டான்யான தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தான சேவந்தே யஸ்மா பரிதம் பலம். பிரம்மன் சிவன் மற்ற தேவதைகள் முதலானவரை அவர்களிடமிருந்து கிடைக்கும் பலன்கள் அளவுப்பட்டதாகையாலே பிரதிபுத்தர்கள் சேவிக்க மாட்டார்கள், ஆராதிக்க மாட்டார்கள். அதுபோல் நாங்களும் செய்யாக தன செய்யோம். சுகிருதம் சர்வபூதானாம் என்ன நன்கு அறிந்தவன் சாந்தி அடைகிறான் என்பது போல அவனை நன்கு அறிந்த இவர்கள் எல்லாரும் கூடி கிருஷ்ணனை சரணமடைகிறார்கள். நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. எல்லா லோகத்தாலும் சரணமடைய தகுந்தவனான ஸ்ரீராமகிருஷ்ணன் சரணமடைய வந்த என்னை சீக்கிரம் தெரியப்படுத்துங்கோள் என்கிறார் விபீஷணாழ்வான். ஸ்ரீ பரதாழ்வானை முடிச்சோடு சொன்ன இடத்திலே சர்வ பிரகாரத்தாலும் யோகிதை இருந்தும் இக்குடியில் இதற்கு முன்பு செய்யாதன செய்ய மாட்டோம் என்கிறார். முடிசூடுகை சிஷ்டாச்சாரம் இல்லை என்கிற பரதாழ்வானைப் போல பஞ்சலட்சம் குடியிலே ஒருத்து குறைந்தாலும் கிருஷ்ணானுபவத்திற்கு செல்ல மாட்டோம், செய்யாதன செய்யோம். அப்படி பிரமாணம் உண்டேயாகலும் பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டிக்காததை அனுஷ்டிக்க மாட்டோம் என்கிறார். எம்பெருமான் வாத்சல்யாது குணவிசிஷ்டனாக இருந்தாலும் ததியரை முன்னிட்டு அவனை பற்றக்கடவோம் என்கிறார்கள். தீக்குறளை சென்னோதோம் பிறர்க்கு அனர்த்தம் ஆகாத அனர்த்தமாகக்கூடியதான பொய் சொல்ல மாட்டோம். அதாவது நம்மில் நப்பின்னை நங்காய் நாயக பெண்பிள்ளாய் பேய்ப்பெண்ணே போன்று இட்டீடு கொண்டு பேசினாலும் கிருஷ்ணனிடம் அதை செய்யப்பட சொல்ல மாட்டோம். ஏகாட்சி ஏக கர்ணி போன்றதான ராட்சசர்கள் 10 மாதம் சீதா பிராட்டியை தர்ஜன தர்சனாதிகள் கொண்டு சிந்தித்தார்கள். ஏகாந்தத்திலும் பிராட்டி பெருமாளிடத்திலே விண்ணப்பம் செய்யவில்லை. அப்படி ஒருவரை பற்றி ஒருவர் தீக்குறள் சொல்ல மாட்டோம். ஆனால் கிருஷ்ணனிடம் சொல்வதெல்லாம் இவையே, என் நெஞ்சகம் வாழ் கோயில் கொண்ட என் நெஞ்சு நிறைய புகுந்தான் என்று நீங்கள் அந்தர்யாமியாகி இருக்கிறாய் என்று அதையே சொல்லுவோம். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடன் இருந்து மறியும் அவனே ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கைகாட்டி. ஐயம் பகவானுடைய சுரூப குண விஷய ஜானம் கிருஷ்ணனை அனுபவிப்பது, பிச்சை ஆத்மஸ்வரூப ஜானம் பாகவத அனுபவம், ஆந்தனையும் அர்த்திகளுக்கு அபேட்சை உள்ளளவும் கொடுப்பது, கைகாட்டி சர்வத்தையும் கொடுப்பது, அதாவது பகவத அனுபவத்தையும் பாகவத அனுபவத்தையும் உலகத்திற்கு உபதேசித்து உயுமாறி இந்த பிரகாரங்களினால் உலகத்தை உஜ்ஜீவிக்கும்படி பகவத் விஷயத்திலே மூழ்கும்படி செய்து அசன்னே வசபவதி அசபிரம்மேதி வேதசேத் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விதுகு. பிரம்மஜானம் இல்லையாகில் அவன் இல்லாதவனாகவே ஆகிறான். பிரம்மஜானம் இருந்தால் அக்காரணத்தினாலேயே இவனை இருக்கிறவனாக அறிகிறார்கள். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதமுத்தமம் பிரத்யக்ஷாவாகமம் தர்மம் சுசுகம் கர்த்துமவ்யயம். வித்தைகளுக்குள்ளும் ரகசியங்களுக்கும் மேலான இது பாவங்களையெல்லாம் போக்கடிப்பதில் உயர்ந்தது, என்னை நேரில் காட்டுவது, என்னை அடைவதற்கு சாதனமாயிருப்பது, செய்வதற்கு சுகமாயிருக்கக்கூடியது, சுகமான பலத்தை கொடுக்கக்கூடியது, பின்பும் அழியாதது என்பது போல அப்படிப்பட்டதான உன்னுடைய கல்யாண குணங்களை அனுசந்திக்கும் மாலே படிச்சோதி மாற்றேலினி மரத்தின்மை யான் வேண்டும் மாடு என்று அந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியதான பரமபதம் அதை எண்ணி உகந்து நின்புகளில் வைகும் தம் சிந்தையிலும் மற்றினிதோ நீ அவர்க்கு வைகுந்தம் என்றருளும்வான். தொத்துதைத்து நலியேல் கண்டாய் குறுங்கடை கூரை வழியாய் என்று தாங்களும் அவனும் இட்டியெடுத்துக் கொள்ளும்படியான அந்த அபூர்வமான பகவத் அனுபவத்தை அனுபவிக்கும் வகையை ஏவம் பிரகாரமாக எண்ணி உகந்து சிந்தனை செய்து உலகமே உஜ்ஜீவிக்கும்படியான ஒரு உபாயத்தை கூறுகிறேன், அதை அடைவதற்காக நாம் செய்யும் கிரீசங்கள் கேளீரோ கேளுங்கோ என்கிறார். வையத்து வாழ்வீர்கள். திருவாய்ப்பாடு என்பது 500,000 குடியை கொண்டது. அந்த 500,000 குடிக்கு ஒரு சந்ததி போல் ஆயச்சிறுவியர்களின் கூட்டத்திற்கு தலைவியான இந்த கோபிசாஸ்திரி மார்கழி நீராட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்ற முறையை உபதேசிக்கிறார். இந்த 2வது வாசகத்தில் செய்யும் கிரிசகள் கேளீரோ என்கிறார். கிரிசை என்பது கிரியா, காரியம், செயல் என்ற அர்த்தம். இது 2 விதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று வேண்டாதவற்றை விடுவது, 2வது வேண்டியவற்றை செய்வது. இந்த செயல்கள் 3 வகையாக சொல்லப்படுகிறது, வாச்சிகம், காயிகம், மானசிகம் என்று. இங்கு பாடி என்பதால் வாச்சிகமும், நீராடி கைகாட்டி என்பதால் காயிகமும், எண்ணி என்பது மானசிகமும் சொல்லப்படுகிறது. இவைகள் செய்யக்கூடியவைகள். செய்யக்கூடாதவைகள் பொய் சொல்லக்கூடாது, புறம் சொல்லக்கூடாது என்பவை. வாச்சிக நிஷேதம், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம். காயிக நிஷேதம், இவைகளில் மனதாலும் நினைக்க கூடாது. மானசிக நிஷேதம், வையத்து வாழ்வீர்கள். வையம் என்று சொல்லக்கூடிய இந்த பூமியானது தர்மானுஷ்டானத்திற்காக எம்பெருமானால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால் தர்மானுஷ்டானமான இந்த நோன்பை நாம் அனுஷ்டிக்காமல் போனால் துர்பிக்ஷம் அதிகமாகும். அதனால் யாரும் பிழைக்க முடியாது. ஸ்திரீகளுக்கு சுகமான வாழ்க்கை என்பது கணவனோடு சேர்ந்திருப்பது என்பதால் அது மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்க்கை இல்லாத நமக்கு கண்ணனோடு சேர்ந்திருப்பதுதான் சுக வாழ்க்கை. இதற்காகவே நாம் பிறந்திருக்கிறோம். ஆகையால் சொல்லப்போவதை கவனமாக கேளுங்கோ. வையத்து வாழ்வீர்கள். ஸ்ரீமன் நாராயணனான கண்ணன் செய்யப்போவதை, அதாவது நாராயணனே நமக்கே படை தருவான் என்பதை முதல் பாசரத்திலேயே சொல்லியுள்ளேன். அதன் பிறகு நாம் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்யும் கிரிசைகளை கேளுங்கோ. பரமேகாந்த் குலத்தில் பிறந்தவர்களான நாம் ஒரு சத்சங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு கண்ணனின் திருவாராதனத்தை நன்றாக நடத்த வேண்டும். அதற்காக இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். அதில் பரமநடி பாடுவது முதலான பகவத் சம்பந்தம் நிறைந்த கிரிசைகளை கேளுங்கோ என்கிறார். இங்கே சரணாகதி என்று சொல்லக்கூடிய பிரபத்தியை பண்ணின பிரபன்னன் வரன்யாசத்திற்கு பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்பதை உபதேசிக்கிறார். பார்கடலுள் ஏஷ நாராயண ஸ்ரீமான் உள்ளவனே கண்ணனாக அவதரித்திருந்தாலும் இவர்கள் கோபர்களுக்கு தெரியாதபடி நந்தகோபர் திருமாலையை பார்கடல் என்று சங்கேதித்து பெயர் வைத்திருந்தார்கள் ஆயர்ச்சிறுமியர்கள். ஐயத்து என்ற பரமன் ஐயத் தூங்குவது என்பது ஜெகத் வியாபார சிந்தை உடையவனாக தூங்குபவன். கீராத்தியிலே தேவர்கள் வந்து தங்கள் கஷ்டத்தை சொல்லி கவரும் போதெல்லாம் உடனே கிளம்பும்படியாக உறங்கும் இடம். நப்பெண்ணை பிராட்டியுடன் தள்ளி கொண்ட இவன் நோன்புக்கு வரும் ஆயர்ச்சிறுமியர்களை நினைத்துக் கொண்டிருப்பான. அப்படி பையத்தின்ற பரவன், அதாவது தனக்கு மேல் பரம் ஒன்றில்லாதவன், அவன்தான் திரிகரணங்களால் ஆராதிக்க தகுந்தவன். இங்கே பரமன் என்பது பறையான மா என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியை உடையவன் என்ற அர்த்தம். ஸ்ரீமான் கீரார்ணவனிகேதனஹா, அதாவது பார்கடலில் அவளோடு பள்ளி கொண்டவன் என்ற அர்த்தம். பெரிய கிராட்டியாரான மகாலட்சுமிக்கு பரத்தம் என்பது அவனை காட்டிலும் மேன்மையானது என்று பூர்வாச்சாரியர்கள் அனுபவிக்கிறார்கள். அதாவது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஜெகத்காரணத்துவம், மோட்சப்பிரதத்துவம், முக்த போக்யத்துவம் எல்லாம் சமமாக இவளுக்கும் உண்டு. இருந்தாலும் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ண புருஷகாரமாய் இருப்பதே இவளுக்கு மேன்மை. அப்படி பிரார்த்தியுடன் கூடின எம்பெருமானுடைய திருவடியை பாடுவதே பரமநடி, அதுவே நாம் செய்யும் கிரிசைகள் என்கிறார். நெய்யுண்ணாம் பாலுண்ணாம். திருவாய்ப்பிலே சாப்பாட்டுக்கு சமமாக கிடைப்பது தயிர் பால் நெய். ஆகையாலே இடையர்கள் நீராடுவதற்கு முன்பே பால் நெய் சாப்பிடும் வழக்கம் இருந்திருப்பதால் நோன்பு காலத்தில் கூடாது என்று முதலில் நிஷேதிக்கப்படுகிறது. நெய் பருகோம், பால் பருகோம் என்று சொல்ல வேண்டியவர்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்பது நெய் பால் குடிப்பது அன்னத்தை சாப்பிடுவதற்கு, அதாவது உண்பதற்கு சமம் என்பதால் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்றார்கள். கண்ணன் அவதரித்த பிறகு அது உண்ணும் பொருளா படுகும் பொருளா என்பதே தெரியாதவர்களாக இருந்தார்களாம். நாற்காலே நீராடி காக்கை குளிப்பது போல் குளிக்காமல் திதி நட்சத்திர வாரம் முதலியவைகளை சங்கல்பம் செய்து கொண்டு சாஸ்திர முறைப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி என்கிறார், நீராட வேண்டும் என்கிறார். நீராடிய பிறகு அலங்காரம் செய்து கொள்வது என்பதால் மையிட்டெழுதோம், மையிடுவது கூடாது என்றும் மலரிட்டு நாம் முடியோம், யாருக்கும் தெரியாமல் கூட முடியுமுள் மலரிட்டு நாம் முடியோம், நாமே அலங்காரம் செய்து கொள்ளக்கூடாது, செய்யாத செய்யோம், வேலையார் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்ய மாட்டோம். சில காரியங்கள் நமக்கு செய்யக்கூடியதாக இருந்தாலும் பெரியோருக்கு சம்மதம் இல்லை என்றால் அதை செய்யக்கூடாது. அஸ்வர்க்கம் லோக வித்விஷ்டம் தர்மம் அத்தியாசரே என்று வேதம் எல்லோருக்கும் பொதுவாக இருந்தாலும் அவரவர்கள் அனுஷ்டானத்தை தீர்மானிப்பது பெரியவர்கள் ஆச்சாரம். திருக்குறளை சென்னோதோம், ஒருவர் சொல்வதை அனுசரித்து சொல்லுவதற்கு ஓதுதல் என்று பெயர். வேதம் ஓதுவது என்பது போல இங்கு ஒருவரை பற்றி தூஷணம் அவதூறு முதலியவைகள் சொன்னால் அதை கண்ணனிடம் சென்று ஓதுவோம், சொல்ல மாட்டோம், அப்படி பேசுபவர்களை உற்சாகப்படுத்த மாட்டோம், இப்படி செய்யாதன செய்யோம் என்கிறார்கள். ஐயமும் பிச்சையும் பொதுவாக ஐயம் என்பதற்கு கொடுப்பது என்ற அர்த்தம், பிச்சை என்பதற்கு கேட்பவருக்கு கொடுப்பது என்ற அர்த்தம். இங்கே ஐயம் என்பது யாசிக்காதவர்களுக்கு அதாவது கேட்காதவர்களுக்கு கொடுப்பது என்று அர்த்தம். இங்கே ஒரு ரகசியத்தை உபதேசிக்கிறார் ஆண்டான். யாரிடமும் எதையும் கேட்காமல் கிடைப்பதை கொண்டு வாழ்பவரே பெரியோர், அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் நிறைய கொடுத்து ஆராதிப்பதே முதல் தர்மம் என்று தேவதைகளுக்கும் தாய் தந்தையருக்கும் ஆச்சாரியன் முதலானோருக்கும் கொடுப்பதுதான் தர்மம் என்கிறாள் ஆண்டார். ஆந்தனியும் கைகாட்டி முடிந்தவரை அடுத்தவர்களை விட்டு கொடுக்க சொல்லாமல் தானே தன் கையால் கொடுக்க வேண்டும் என்கிறாள். உய்யுமாறு எண்ணி அவன் திருவடியை தியானம் பண்ணுவது முக்கியமான உபாயம். நம் பாவை நமது தர்மம் திருப்பார்கடலே கண்வளர்ந்திருக்கக்கூடிய சிவன் நாராயணனுடைய அடியான திருவடிகளை துவயம் வர்த்தானுசந்தான் வர்த்தா என்றபடி மந்திர ரத்னமான துவயத்தை அர்த்தத்துடன் எப்பொழுதும் அனுசந்தானம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்ற தடையான நிஷேதங்களை சொன்னது பிராதிகூல்ய வர்ஜனமும் ஆணுகூல்ய சங்கல்பமும் ஏற்பட மையிட்டெழுதோம். ஞான யோகத்திலும் மலரிட்டு நாம் முடியோம். பக்தி யோகத்தில் செய்வதற்கு வேறு உபாயங்களில் ஈடுபட மாட்டோம், செய்யாதன செய்வோம், பூர்வர்கள் அனுஷ்டித்த பிரபத்தி உபாயத்தையே செய்வோம் என்று உய்யுமாறு எண்ணி பிரபத்தியை பிரபத்தியானது அங்கங்களுடன் சேர்ந்து ஆறு உய்யும் ஆறு என்பதை எண்ணி உகந்து மகாவிசுவாசத்துடன் அனுஷ்டிப்போம். எண்ணுவது சிந்தை இடுவது தண்டன் பண்ணுவது பிரபத்தி இழப்பது சம்சாரம் கிடைப்பது பரமபதம் என்று இந்த வாசுரத்திலே மந்திர ரத்னமான துவயத்தை குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார். வையத்து வாழ்வீரால் இருந்தர்மாஜ்ஞானம் ஆகிய இவ்வுலகத்திலே பகவத் அனுபவம் செய்யும் பேறு பெற்று வாழ்வதே ருச்சியுள்ள வாழ்க்கை. பாவை நோன்புக்கு அங்கமான நியமங்கள் பாகவதர்கள் மேற்கொண்டு ஒழுகும் பிரபத்தி நெறியின் குறிப்புகளுக்கு நினைவு. உய்யுமாறு என்னை உகந்து பகவானே சர்வபோக்கியமாக அதாவது உண்ணும் சோறு பருகும் நீர் பின்னும் வெத்தனையும் எல்லாம் கண்ணின் என்று அனுபவிக்க தக்க நிலையில் கொள்ள வேண்டும். ஐயம் பகவத் வைபவம், பிச்சை பகவத் வைபவம் இரண்டையும் சொல்லக்கூடிய இந்த இரண்டு வைபவங்களையும் பிறருக்கு உபதேசிக்க வேண்டும் என்கிறார். சிவதே கவிதார்த்த சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, சிவதே வராக மகாதேசிகாய நம, சிவதே நிதமாந்த மகாதேசிகாய நம, ஸ்ரீமத்தே கோதாயை நமஹா.